அப்படின்னார் பாதிரியார். எப்படி ஆக்கினா அப்படின்னா, பாதிரியார்கள் இருக்க முடியாத நீலரத்னங்கள் இருக்கோ இல்லையோ, அதனுடைய ஒளி ரெண்டு பக்கமும் வீசாது. வீசினா இந்த பூங்கொத்துலேருந்து அடுத்த பூங்கொத்து வரையிலும் உள்ள நடுப்பகுதியான ஆகாசத்தை என்ன கருப்பாகி கொடுத்தது. கருப்பாகினா வண்டு எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் இல்லையா. அதனால கருப்பான வண்டுகளாக ஆக்கி அது பூங்கொத்தாக இருக்க முடியாத, அல்லது திருவடி சரோஜமல்லோ தாமரைப்பு அதில் இருக்க முடியாத தேனை பருவதற்காக வண்டுகள் கூட்டமாக வந்திருக்கோ என்று சொல்ல முடியாத அந்த ஆகாசத்தை வண்டாக வர்ணித்து சமக்காரமாக சுவாமி சாதித்து இங்கே நம்மை மகிழ்விக்கிறபடி. கோமள அங்குழி நிவேச எந்திரிகா நஸ்தமௌத்திக மயூகதந்துரா மங்களானி வமசீவதேகினாம் ரங்கராஜமணி பாதுகேஸ்வயம். ஸ்லோகம் 877. கோமள அங்குழி நிவேச எந்திரிகா நஸ்தமௌத்திக மயூகதந்துரா மங்களானி வமசீவதேகினாம் ரங்கராஜமணி பாதுகேஸ்வயம். ரங்கராஜ மணி பாதுகே, ரங்கராஜா எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய ரத்தனங்கள் எடுத்த பாதுகா தேவியே ஸ்வயம் தானே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாக்க, மங்களானி வம செய்வ தேவினான், உன்னை வந்து சேவிக்கிறவளுக்கெல்லாம் மங்களங்களின் நன்மைகள் எல்லாம் அப்படியே சொரிகிறாய், மழை பெய்வது போல கொட்டுகிறாய், அவ்வளவு மங்களங்களை இன்னும் கொடுக்கிறாப்புல செய்யறது உன்னை பார்த்தாக்க அப்படிங்கிற பாதுகிய. என்னத்தினால அப்படின்னு கேட்டா, பாதுகை எப்படி இருக்கு, பாதுகையில ஒரு குமிழ் இருக்கு. கோமாளம் அங்குழி நிவே செய்யா நெஸ்தம ஊத்திக மயூகதந்துராம், உங்கள்கிட்ட அந்த குமிழ் இருக்கு. பாதுகையில நடு ஓரத்துல குமிழ் இருக்கும், அந்த குமிழ்ல விரலால மாட்டி குமிழ விரல மாட்டிக்கிட்டு தான் நடக்கணும் இல்லையா. அந்த விரல் எப்பேற்பட்டது, பெருமானுடைய விரல் எப்பேற்பட்டது, திருவடியினுடைய விரல்கள்லாம் கோமலா ரொம்ப மென்மையானது அழகானது மென்மையானது அந்த பெருமானுடைய கால் விரல்கள் திருவடி விரல்கள். அதனுடைய அங்குழி நிவேச அதை கோத்துக்கணும் அந்த குமிழ்ல இல்லையா. அப்படி கோத்துக்கிறதுக்கு ஒரு உதவியதாக இது இருக்கு அப்படின்னா எந்திரிக்கா, அதுக்காக ஒரு குமிழ் வச்சிருக்கு. கீழே விழா குமிழ் இல்லாத போனா காலை விட்டு வெளியில் விழுத்துக்கும் பாதிக்க, அதனால அந்த குமிழ் வச்சிருக்கு. அந்த குமிழ்ல அடியில கொஞ்சம் நீண்டாவில விரல் மாதிரி இருக்கு, அதுல இந்த விரலை கொண்டு ஊத்திக்கிண்டு பெருமாள் அதை இடிச்சிக்கிண்டு நடக்கிறார் இல்லையா. அந்த எந்திரிக்கா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவானாக்க, நெஸ்தம ஊத்திகம் அறிவுகந்துரான், அதுல நிறைய முத்துக்கள் அழைச்சிருக்கு. முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த முத்துக்கள்ல நிறைய வெண்மையான ஒளி ரொம்ப தூரம் பரவாது. அந்த ஒரு பரவரத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, வெளுப்பு சத்து குணத்தை வெளுப்பாக சொல்வார்கள், ரஜோ குணத்தை சகப்பாக சொல்வார்கள், தமோ குணத்தை கருப்பாக சொல்வார்கள். இங்க வெளுப்பாக சத்து குணம் நிறைய, எப்ப வெளுப்பான ஒளி நொழிய பரவி இருக்கோ அப்ப சத்து குணத்தை காட்டுறது. சத்து குணம் இருந்தா தான் நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா. அதனால பாதுகா தேவி எம்பெருமானை எதிர்க்க எதிர்பார்க்காமல் தானே தன்னை அடையும் பக்தர்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் எல்லாம் பொழிகிறாய். அது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, குமிழ்ல இருக்க முடியாத முத்துக்களுடைய உண்மையான ஒளி பரவி இருக்கோ இல்லையோ அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, சாத்விகமான நல்ல பழங்கள் எல்லாம் நீயே அள்ளி குடிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும் முடியாத இருக்கு என்று முத்துக்களுடைய அந்த ஒளி வெள்ளத்தை வச்சுக்கிட்டு நிறைய பாதுக பெருமாளை எதிர்பார்க்காமலே தன்னுடைய பக்தர்களுக்கு பல நன்மைகள் எல்லாம் செய்கிறது போலும் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். பங்கஜா சகதரஸ்யரங்கிணா பாதுகே நிஜபதாதனந்தரம் நெஸ்யதஸ்வை ஜெகந்தி ஜாயதே நாகபோக சயனம் நிரங்குதம். ஸ்லோகம் 878. பங்கஜா சகஜரஸ்யரங்கிணாம் பாதுகே நிஜபதாதனந்தரம் நிஸ்யதஸ்த்வை ஜெகந்தி ஜாயதே நாகபோக சயனம் நிரங்குஷம். போன ஸ்லோகத்தில் பெருமாள் பாதுகையை சாத்திக்கொண்டு வெளியிலேன்ற காலத்துல அங்கங்க வந்து தனத்துல சேமிக்கிறவாளெல்லாம் சரணடைகிறவாளெல்லாம் எல்லாரையும் காப்பாத்தரா பெருமாள். அப்போ அவளுக்கெல்லாம் பலத்தை ஆறு கொடுக்குறா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாதையை சாத்தியந்த கரவெளி பெருமாள் அதுல இருக்கக்கூடிய குமிழ் இருக்கேன், அந்த குமிழ்ல முத்துவழி வீக்கி பழகிறது. அந்த முத்துவழியை பார்த்தா என்ன பண்றதுன்னு தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க சாத்தியமான பலங்களை எல்லாம் பெருமாளை எதிர்பார்க்காமலே பாதுகா தேவியே கொடுக்கிறாள்னு சொல்ற ஆப்பிள இருக்கு அப்படின்னு போன ஸ்லோகத்துல சாதித்தார். அத சஞ்சார காலத்துல பாதுகா தேவியே கொடுக்கிறாள்னு சொன்னா மற்ற சமயத்துல ஆறு கொடுக்கிறா அப்படின்னு கேட்டா மற்ற சமயத்திலயும் பாதுகா தேவியே கொடுக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்துல சமத்காரமாக சாதிக்கிறார். அது எப்படி என்று பார்ப்போம். பங்கஜா சகஜரஸ்யரங்கிணாம் லிங்கி எம்பெருமான் ஸ்லோகத்தை காப்பாற்றுவதற்காக அவன் என்ன பண்றான், பாதையை சாதிக்கிண்டு கூட ராட்சியோட கூட உலகத்தோ நடுவு சஞ்சரிக்கிறான். சஞ்சரிச்சு அங்கங்க இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாம் நசிச்சு பரித்ராணய சாதுனாங்கிற முறையில தீயவர்களை நசிச்சு நல்லோர்களை காப்பாத்துறான். அப்படி காப்பாத்துற காலத்துல காப்பாத்திட்டு சுத்திட்டு நடுவுக வரான் பாதுகே நிஜ வராக நந்தரம். கடைசியில் ஆஸ்தானத்துக்கு கடற பெருமாள் உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்து அவ்வளவுதான் காப்பாத்திவிட்டு ஆஸ்தானத்துக்கு எழுதார். ஆஸ்தானத்துக்கு எழுதினாக்க ஆஸ்தானத்துல பாதையை கைட்டுட்டு எழுதார். முதல்ல பாதையை சாத்துட்டு எழுதினார் வெளியில, இப்ப பாதையை கைட்டுட்டு அந்த சேனத்து மேல சயனிச்சுக்கிறார் பெருமாள். அப்போ அந்த சேனத்து மேல சயனிச்சுக்கிட்டா செய்ய வேண்டிய காரியங்கள் கவலைகள் இருந்தா ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வராது இல்லையா. அதனால அந்த கவலை இல்லாமல் பெருமாள் பிரார்த்தியோட கூட அந்த சேனத்துல சுகமாக இருக்கணும் என்பதற்காக பாதுகாதேவியினத்துல என்ன பண்றார் பெருமாள் அப்படின்னா தான் அதை கேட்டுகின்ற காலத்துல அந்த லோக லட்சணமாக ஒரு பாரம் இருக்கும் இல்லையா, அந்த லோக லட்சண பாரத்தை பாதியினிடத்திலே கொடுத்து விடுகிறார். அதனால பாதுகாப்பு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் இருந்து மறுபடியும் வெளியில கிளம்புற வரையிலோ லோக சம்ரட்சணத்தை தானே பண்ணுகிறது இந்த பாதுகையானது. ஆக பாதுகை முன்னாடியும் தாங்கினா பின்னாடியும் தாங்கிறாங்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா பெருமாள் எல்லா பெருமாள் மூன்று லோகங்களையும் தானே தன் வயதில் வந்து காப்பாத்துறான்னு சொல்றோம். அப்படி எல்லாரையும் காப்பாத்துற அந்த பெருமாளை பாதுகையே தாங்கிறது அல்லவா. ஆக அப்பேற்ற பாதுகையானது சஞ்சார காலத்திலையும் பெருமாளுக்கு ஒத்தாசையாக எல்லாரையும் ரட்சிக்கிறது. அதே சஞ்சாரம் இல்லாத காலத்திலையும் பெருமாள் கவலை இல்லாமல் சயனத்தில் இருக்கணும் சயனிச்சுக்கணும் அப்படிங்கறதுனால பெருமாள் கொடுத்த அந்த லோகரட்சண பாரத்தை பாதுகாதியானவள் தான் ஏற்று உலகத்தெல்லாம் காப்பாத்துறாள் அப்படிங்கிறார். பங்கஜா சகஜரஸ்யரங்கினோட கூட எம்பெருமான் லோகத்தை சுற்றி வந்துருக்கான், வந்து உலகத்தெல்லாம் காப்பாத்துறான். அப்போ பாதுகே நிஜபதாத நந்தரம் மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடு நிஜபதாது தன் திருவடியில் இருந்து அதுக்கு சஞ்சாரத்துக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படிங்கிட்டாங்க, நிச்சயதஸ்தி ஜெகந்தி ஜாயதே, இந்த உலகத்தெல்லாம் தான் காப்பாத்திட்டு இருந்தான் அல்லது தன்னுடைய திருவடி காப்பாத்திட்டு இருந்தது. இப்போ அந்த உலகத்தெல்லாம் அந்த லோக பாரத்தை அப்படின்னா லோக ரட்சண பாரத்தை தொய் ஜெகந்தி ஜாயதே ஒன்னிடத்துல அந்த உலகத்தெல்லாம் பெருமாள் வச்சுடுறார். வச்சுவிட்டு என்ன பண்றார், நாகபோக சயனம் நரங்குஜம் தடை இல்லாமல் கவலை இல்லாமல் நாகபோகத்தில் சயனிச்சுக்கிறார் பெருமாள் என்று சாதிக்கிறார். ஆகையினால பாதுகையானது பெருமாளோடு எழுகின்ற காலத்திலேயும் தன்னுடைய பிரபாவத்தை காட்டி எல்லாரையும் காப்பாற்றுறது, பாதையை நிறுத்தி வச்ச காலத்திலையும் பெருமாளே லோகரட்சண பாரத்தை தன்னிடத்தில் வச்சுவிட்டு சயனத்துக்கு எழுதுன்றபடினாலே அந்த சமயத்திலையும் காப்பாற்றுறது. அதனால பாதுகா தேவிக்கு ஓய்வு இருந்து பெருமாளுக்கு ஓய்வு இருந்தாலும் இருக்கு, பாதுகா தேவிக்கு ஓய்வே கிடையாது. ஆக எல்லா பாதையை சாத்திக்கிற காலத்திலையும் பாதையை சாத்திக்காத காலத்திலையும் கூட பாதுகா தேவியானது லோக லட்சண பாரத்தை தானேற்று அண்ணா உலகத்தை நடத்துகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேதி சாதிக்கிறபடி மதுவை பாதுகே சாதவஸ்திரமுபாயமுத்தமம் ஸ்வப்ரவிருத்தி விநிவர்த்தனோதித ஸ்வப்ரவிருத்தி விநிவர்த்தனாங்கிதம். யோகம் 879. சாதயந்தி மதுவைரி பாதுகே சாதவ ஸ்திரமுபாயமுத்தமம். ಸ್ವಪ್ರವೃತ್ತಿ ನಿವರ್ತನೋಚಿತ ಸ್ವಪ್ರವೃತ್ತಿ ನಿವರ್ತನಾನ್ವಿತಂ. மோட்சத்தை பெறுவதற்கு இரண்டு உபாயங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராபியோகம் நான்யதா பிராபியா மம கைங்கரிய லட்சவீதி. யாரு ஸ்ரீகுண்டத்துக்கு வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணிருந்து பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு யார் ஆசைப்படுறாரோ அவெல்லாம் பக்தி பண்ணால்தான் மோட்சம் கிடைக்கும். அப்படி பக்தி பண்ண முடியாத போனால் பிரபத்தி பண்ணா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று பெருமாள் சாய்கிறார். அதனால மோட்சத்தை பெறுவதற்கு பக்தி அல்லது பிரபத்தி இதை பண்ணணும். ஆனால் பெரியவாள் என்ன பண்றா இப்போ இப்ப இந்த கலியுகத்துல அப்படின்னு கேட்டவனாக்க எல்லாரும் பிரபத்தியே பண்றா. கிருதயுகம் திரேதா யுகத்துல பக்தி யோகத்தை பண்ண முடிஞ்சது. கர்மயோகம் ஞான யோகங்களை பண்ணி கர்மயோகங்கிறது யாக யஜ்ஞாதிகளான அனுஷ்டானங்களை பண்ணணும். அனுஷ்டானங்கள் பண்ணி அதனால நம்முடைய பாவத்தெல்லாம் போக்கி புத்தியை தெளிவாக்கி கொண்டா அப்புறம் ஞான யோகத்தை பண்ணணும். ஞான யோகத்துல காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற கட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னு தன்னுடைய ஜீவாத்மாவை அவன் பார்க்கணும். அது பார்த்த பிற்பாடு அந்த ஜீவாத்மாவிடத்தில் அந்தரியாமியா இருக்கும் தியான எம்பெருமானை அறிந்து அவன் விஷயத்தில் பக்தி யோகத்தை பண்ணணும். அப்படி பக்தி யோகத்தை பண்ணால் அவன் மோட்சத்தை அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வளவும் செய்வதற்கு கலியுகத்தில் முடியல. அதனால் கலியுகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க இந்தி மது வைரி பாதுகே மது வைரி பாதுகே மதுசூதனனை தரிசனம் பண்ண ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே என்ன பண்றான்டா சாதவாக ஸ்திரம் உபாய முத்தம். சாதுக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் இப்ப இருக்கிறவாள்லாம் கழிவுத்தில் இருக்கா என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா சிரமான உபாயம் சிரமம்னா பழுதற்றதான உபாயம் உத்தமமான உபாயம் உயர்ந்த உபாயம் இதுவோ அதை செய்தார்கள். அதாவது பக்திங்கிற உபாயத்தை பண்ணும் பக்தி உபாயமானது அதிக கிளேச சாத்தியம் கஷ்டங்கள் கொண்டது. கர்மயோக நியாயம் உள்ள அனுஷ்டிச்சுதான் பக்தி யோகத்தை பண்ணணும் தெரிஞ்சா. பிரபத்தி யோகத்துக்கு கர்மயோக ஞான யோகம் இதெல்லாம் அங்கம் இல்லை தெரிஞ்சுதா. பிரபத்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்கள் இயற்கையா உள்ளது அதைத்தான் பண்ணணுமே ஒழிய பிரபத்தி யோகத்துக்கு ஒரு அங்கமும் கிடையாது. அதுக்கு அஞ்சு அங்கம் தான் உண்டு. ஆனுகூல்ய சங்கல்பகம் பிராதிகூல்ய வர்ஜனம் லட்சசீல விஸ்வாசாக கோத்திருத்த வரணம் ஆத்திரட்சேப காற்பண்ணிய ஹெத்திதா சரணாகிதி என்று சொல்லி எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருப்பதும் பிரதிகூலமாக இல்லாமல் இருப்பதும் எம்பெருமான் காப்பாற்றுவான்ங்கிற பெரிய நம்பிக்கையோடு இருப்பதும் அந்த எம்பெருமானை நீதான் என்னை காப்பாற்றணும் அவனை வாயால நாம் அவனை கெஞ்சி கேட்பதும் அதோட கூட கர்மயோகம்பத்தி யோகம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் இருப்பதுமாக இந்த அஞ்சு அங்கங்கள் இருந்தால் போதும் பிரபத்திக்கு. கர்மயோக ஞானயோகம்லாம் வேண்டியதில்லை. பக்தி யோகத்துக்கோ கர்மயோக ஞானயோகங்கள்லாம் அவசியம் போடணும் என்பது நம்முடைய சித்தாந்தம் இல்லையா. அதனால அதெல்லாம் பண்ண முடியாததுனால இப்ப இருக்கும்போது சாதுக்கள் பெரியவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவான உத்தமமா அதிக சிரமம் இல்லாமல் இருக்க முடியாது என்ன இந்த பக்தி பிரபத்தி யோகத்தில செய்து மோட்சத்தை பெறுகிறார்கள். அப்படி பிரபத்தி யோகத்தை நாம் பண்ணவே ஆயுள் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாதுகா தேவியானவர் அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கிற அந்த மோட்சோபாயமான பக்தி இருக்கே அந்த ஸ்தானத்துல தானே நின்று என்ன இவன் பண்ணாட்டாலும் கூட இவன் பண்ண பிரபத்தியினாலே அந்த உபாயத்தினுடைய ஸ்தானத்துல தானே நின்று மோட்சத்தை நமக்கு கொடுக்க முடியாத பண்ணுகிறார் இல்லையா. அதனால பாதுகாதேவிக்கு இப்ப வேலை ஜாஸ்தி பிரபத்தி பண்றவாள் இடத்துல வேலை ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு கேட்டோம் கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ணல. கர்மயோக ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை பண்ணாதான் மோட்சம்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த மோட்சத்தை பெறுவதற்கு வேண்டிய உபாயத்தை இவனால பண்ண முடியல. அதனால நான் அகிஞ்சனம் எதுவும் பண்ண முடியாதோ ஏழை ஆக உபாயங்களை எதுவும் பண்ண முடியாதுனால அதனால நீதான் காப்பாற்றணும்னு பாதுகையின் காதல விழுந்து உடனே பாதுகையை அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு அது பெருமாளத்தில் விஜயாபனம் பண்ணி பெருமாளுடைய கருணையை துறக்க செய்து நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாத பண்ணுகிறார் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்தை சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சாதயந்தி மதுவை சாதவாக ஸ்திரம் உபாயம் உத்தமம் உத்தமமான அல்லது அந்திமம் ஒரு பாலம் உண்டு. கடைசியாக சொன்னது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்புறம் பிரபத்தி யோகங்கிறது கடைசி தெரிஞ்சா கடைசியான அந்த உபாயத்தை பிரபத்தி யோகத்தை சாதுக்கள்லாம் செய்கிறார்கள் அப்படின்னார். இந்த பிரபத்தி இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக கர்மயோகம் ஞான யோகம் மத்தியமையம் கேட்கலாம் வேண்டாதது பிரவத்தியானது. தெரிஞ்சா இதெல்லாம் இல்லாமலே இல்லாதவன் தான் பிரவத்தி யோகத்தை பண்ணணும் இல்லையா? அதை சாதிக்கிறாரிங்க ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனோ ஜித ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனான்விதம். இந்த பக்தி யோகம் பிரபத்தி யோகம் எப்பேற்பட்டது பிரபத்தியானது அப்படின்னு கேட்டவனாக்க என்ன ஸ்வப்ரவருத்தி வினிவர்த்தனோ ஜித ஸ்வப்ரவருத்தினா சொத்துனா பாதுகே பாதுவினுடைய பிரவருத்தி. பாதுவினுடைய பிரவருத்தி எப்ப நடக்கும் அப்படின்னா யாரு பிரபத்தி பண்றானோ அவன் விஷயத்தில் அவனுக்கு வேறு உபாயத்து பக்தியோகத்தை பண்ண முடியாதான் அப்படினாலே தானே முயன்று அந்த ஸ்தானத்திலிருந்து மோட்சம் கிடைக்க முடியாத பண்ணுகிறது. அதனால பாதகையினுடைய பிரவருத்தி பிரவருத்தி பண்றவன் விஷயத்தில் ஜாஸ்தி. அதனால தொற்பிரவருத்தி உன்னுடைய பிரவருத்தி இருக்கேன். அதே வினிவர்த்தனம் வச்சுத உன்னுடைய பிரவருத்தியை தடுக்கிறது. இது வினிவர்த்தனம். நீ பிரவருத்தி பண்ணாமல் இருக்கணும்னா எப்ப பிரவருத்தி பண்ணாமல் இருப்ப அப்படின்னு கேட்டவானா கர்மயோகம் பக்தி யோகத்தை பண்ணான்னா அவன் விஷயத்தில் நீ பிரவர்த்திக்க மாட்டேன். அதனால தொற்பிரவருத்தி வினிவர்த்தனோ பாதியினுடைய பிரவருத்தியை இல்லாமல் இருக்க முடியாத பண்ணுறன் சொப்ரவருத்தி நிவர்த்தனான். சொப்ரவருத்தி எப்போ சொப்ரவருத்தி இருந்தால் மனுஷனுக்கு தன்னுடைய பிரவருத்தி கர்மயோகம் யானை யோகம் பக்தி யோகம் பண்ணக்கூடிய பிரவருத்தி இருந்தால் அப்போ பாதிய பிரவர்த்திக்க மாட்டான். அந்த கர்மயோகம் யானை யோகம் பண்ணுறதாகிற ஒரு சொப்ரவருத்தி இருக்கு. அதே வினிவர்த்தனான் அது வேண்டான்னு சொல்றது பக்தி யோகம் பிரபத்தி யோகம். ஏன்னா பிரபத்தி யோகத்தில் கர்மயோகான யோகங்கள்லாம் வேண்டியதில்லை. அதனால சொப்ரவருத்தி வினிவர்த்தனோதிதப்ரவருத்தி வினிவர்த்தனான்விதம். இந்த பிரபத்தியானது எப்பேற்பட்டதுன்னா இத்தகையது. இதை கொஞ்சம் அண்ணா கவனிக்கணும். சொப்ரவருத்தி தோத்துனா பாதுகேன் உன்னுடைய பிரவருத்தி அப்படின்னா பக்தி பண்ற பிரவர்த்தி பண்றவாழ் விஷயத்தில் பாதகையானது பிரவர்த்திக்கிறது. அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்கறது எல்லா காரியங்களும் அது பண்றது. அதனால பாதகையினுடைய பிரவர்த்தி இருக்கேன். அந்த பிரவர்த்தி நினைவர்த்தனோதிதான் அந்த பிரவர்த்தி இல்லாமல் பண்ணணும். ஒன்னும் பாதுகா தேவிக்கு பிரவர்த்தி இல்லாமல் எப்ப ஆகும் அப்படின்னு கேட்டாக்க சொப்ரவர்த்தி இருந்தா பாதுகா தேவிக்கு வேலையே கிடையாது. சொப்ரவர்த்தினா என்ன சொன்னா நம்ம நம்முடைய பிரவர்த்தி என்ன கர்மயோகம் ஞான யோகம் பற்றி யோகத்தை நாம் பண்ணோமே ஆகியது பாதுகா தேவிக்கு எந்த விதமான பிரவர்த்தியும் இல்லை எந்த விதமான காரியமும் இல்லை. அதனால சொப்ரவர்த்தி நம்ம செய்யக்கூடிய பிரவர்த்தியும் வினிவர்த்தன அதை வேண்டாம் தடுக்கிறது எது பிரபத்தி யோகம் அப்படின்னா வினிவர்த்தன அந்நிதம் அதோடு கூடினான பிரபத்தி யோகத்தை சாதுக்கள் செய்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகாப்பு பிரபத்தி யோகத்துக்கு கர்மயோக ஞான யோகங்களாகிய எந்த அங்கங்களும் தேவையில்லை. அந்த அஞ்சு அங்கங்களை தவிர பாக்கி அங்கங்கள் எதையும் தேவையில்லை. அதனால கர்மாக்கள்னாக்க எந்த கர்மாக்கள் அப்படின்னு கேட்டோம்னா நித்திய கர்மாக்களான சஞ்சாவதனாதி நித்திய கர்மாக்கள் எல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதில் பிரபணம் சஞ்சாவதனாதி கர்மாக்கள் எல்லாம் அவன் செய்யணும். ஆனால் மோட்சாங்கமாக சொல்லப்படுகின்றான கர்மயோக ஞான யோகங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய தேவை பிரபந்தனுக்கு கிடையாது. மற்றவாளுக்கு கர்மயோகியான யோகம் பற்றி யோகம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். அதனால கர்மயோகியான யோகம் பக்தி யோகங்கிற பிரவர்த்தி இல்லாமல் அதை இல்லாமல் எவன் முடியாமல் எவன் இருக்கானோ அவன் பிரவர்த்தியை பண்றான். பிரவர்த்தி பண்ணாக்க பாதியானவர் என்ன பண்றான் தான் அவன் விஷயத்தில் தான் பிரவர்த்திச்சு அவனுக்கு எம்பெருமானுடைய கருணை சிறக்க முடியாத பண்ணி மோட்சத்தை வாங்கி கொடுக்கிறாள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மறுபடியும் சொல்றதை கவனியுங்கள். சொப்ரவருத்தி வினிவர்த்தனோதித சொப்ரவருத்தி வினிவர்த்தனான்விதம். அந்நிதம் எது எது இந்த உத்தமமான உபாயம் பிரவர்த்திங்கிற உபாயம் அப்படிங்கிறார். எப்படின்னா சொற்பிரவருத்தி சொல்றதுன்னா பாதுகா தேவி. பாதுகா தேவியுடைய பிரவருத்தி இருக்கேன். பாதுகா தேவி எப்ப பிரவர்த்திப்பாள் அப்படின்னாக்க எவன் கர்மயோக ஞான யோகம் பற்றி உங்களுக்கு நியத்துக்கு தகுதி இல்லையோ அவன் பிரவர்த்தி பண்ணிவிடுறான். அதனால அப்ப பாதுகா தேவி பிரவர்த்திப்பான். உன்னுடைய பிரவர்த்தி இருக்க அதை வினிவர்த்தனோஜித நீ பிரவர்த்திக்காமல் இருக்க முடியாத பண்றது எது பண்றது அப்படின்னு கேட்டாக்க சொப்ரவர்த்தி பண்றது. சொப்ரவர்த்தினா எவன் மோட்சம் பண்ணணும் ஆசைப்படுறானோ அவன் தானே பிரவர்த்திச்சானே ஆகியர் தானே எப்படி பிரவர்த்திப்பான் கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி பிரவர்த்திப்பான். அப்படி பிரவர்த்தி பிரவர்த்திக்கிறானோ இல்லையா அந்த பிரவர்த்தியானது வினிவர்த்தனான். அந்த பிரவர்த்தி இல்லாமல் இருக்கிறவன் யாரு அப்படின்னா அது பிரபத்தி யோகத்தை பண்றவன் கர்மயோக ஞான யோகமாகிற சொப்ரவர்த்தியை பண்ணாமல் இருக்கான் இல்லையா. அப்பேற்பட்ட சொப்ரவர்த்தி எதுவும் விரும்பாததாக இருக்க முடியாது. இது பிரபத்தி யோகம். அந்த பிரபத்தி யோகத்தை சாதவாக உபாயம் உத்தமம், உத்தமான உபாயத்தை சாதுகள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். நந்தசூனு பதபத்மமிந்திரா பாணி பல்லவ நிபீடநாசகம் பாதுகே தவ பலே நபரிய பூது ஊஷ்மலாம் உலகமௌழி சர்க்கலாம். ஸ்லோகம் 880. நந்தசூனு பதபத்மமிந்திரா பாணி பல்லவ நிபீடநாசகம் பாதுகே தவ பலே நபரிய பூது உஷ்மலாம் உலகமௌழி சர்க்கலாம். போன ஸ்லோகத்துல பாதுகே ஜீவாத்மாவுக்கு பிரபுத்தி பண்றவாளுக்கு பெருமாளத்தில் புருஷகாரமாக இருந்து மோட்சத்தை பண்ணி கொடுக்கிறது வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு ஜீவாத்மாவுக்கு பண்ணக்கூடிய உபகாரத்தை பேசினார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி பரமாத்மாவுக்கே உபயோகப்படுறா உபகாரம் பண்றா அப்படின்னு சாய்கிறார். இங்கே சமத்காரமாக பரமாத்மாவுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா நந்தது உணு பதபத்மமிந்திரா பாணி பல்லவ நிரீடநாசகம் அப்படின்னா நந்தசூனும் கிருஷ்ணன் எம்பெருமா இல்லையா, அவனுடைய திருவடி எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா அத பாதபத்மம் சொல்றோம். தாமரை மலர் போன்று மென்மையானது எம்பெருமானுடைய திருவடி. அப்பேற்ப திருவடியை மகாலட்சுமி பிடித்து வர்றான். மகாலட்சுமியுடைய திருக்கைகள் எப்பேற்பட்டது அப்படின்னா பாணி பல்லவ இளந்தளிர்வோன்றது எம்பெருமானுடைய திருக்கை, பிராட்டியினுடைய திருக்கைகள். ஆக இளந்தளிர்வோன்ற பிராட்டியினுடைய திருக்கைகளாலே என்ன பண்றான், எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு விடுறான். அப்படி பிடிச்சு விட்டான் அந்த பெருமானுடைய மென்மை அதிக மென்மையினால் திருவடியில் இருக்கின்ற மென்மையினால பிராட்டியினுடைய கைப்பட்டா கூட சவுது போறது தெரிஞ்சா பிராட்டி பிடிச்சு கொடுத்து பிடிச்சு விடுற முறையை கூட அதால பொறுத்துக்க முடியல. பிராட்டின்றது பல்வம் போல மென்மையானது, தளிர் போன்று மென்மையானது. மென்மையான திருக்கைகளாலே பிடித்தாலும் கூட அது பெருமாளுக்கு தாங்கல, அவ்வளவு மென்மையானது கிருஷ்ணனுடைய திருவடி. அப்பே அந்த திருவடியை கொண்டு பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ணாவதாரத்தில் காளியின் தலைமையில சேர்ந்து கூத்தாடினார், நர்த்தனம் பண்ணினார். காளியின் தலை எப்பேற்பட்டது அப்படின்னா காளியின் தலையில நிறைய விஷம் இருக்கு, உள்ள விஷப்பொருட்கள் நிறைய இருக்கு. அது விஷங்கள் பேர்பட்டது அதிக சூடானது உஷ்டமானது. ஆக விஷப்பொருட்களினாலே காளியின் தலையே சூடாக இருக்கு. அதோடையும் கூட காளியின் தலையில சர்க்கரான ஒரு வகையான அத்தனை கற்களை சொல்லுகிற வழக்கம். காளியின் தலையிலையும் சர்ப்பத்தின் தலையிலையும் ரத்தனங்கள் உண்டு. அந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு, பருக்கை கற்கள் போல சின்ன சின்னதா இருக்கு. ஆனா பருக்கை கற்கள் என்ன பண்ணுவோம், நாம் நடக்கிற காலை வச்சா காலை குத்து நடக்க முடியாது. அத மாதிரி காளியின் தலையில பருக்கை கற்கள் போன்ற என்ன தொடர்சப்பான பாகம் அது தலை, அல்லது அது தலை இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் பருக்கை கற்கள் போன்றது அப்படி கரணங்களாக இருக்க முடியாதது. அதே சமயத்தில் சூட்டத்தான் மென்மையான திருவடி சூட்ட தாங்காது இல்லையா, அதனால சூடோட கூடினது காளியினுடைய தலை. அப்படி சூடோட கூடியதும் வர்க்கை கற்கள் போன்ற ரத்தனங்களாலே சொரசொரப்பாக கரடுமுள்ளாக இருக்கிறதுமையான காளியின் தலைநிலை ஏறி கண்ணன் அர்த்தனம் ஆடினார். எதனால அப்படின்னு கேட்டா தவ பலேன பாதுகாதேவி உன்னுடைய பலத்தினால. பாதுகாதேவி பாதுகையை சாத்திட்டு இருக்கார் கண்ணன், அதை சாத்திட்டு தான் நர்த்தனம் ஆடுறார். அதனால இது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டோம்னா அந்த காளியின் தலை இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் அமைக்கி அதனால் பெருமாளுக்கு எந்த விதமான சீர்கள் இல்லாமல் பண்ணிட்டு அதனால் காளியின் தலை எப்பேற்பட்டது, அதனுடைய மணிகளாலே பருக்கை கல் கற்கள் போன்ற மணிகளாலே கரடுமுரடானது சொரசொரப்பானது உள்ளே விஷம் இருக்கிறபடினாலே சூடானது. அப்பேற்பட்ட தலை மேலேயே பெருமாள் நர்த்தனமாடினார் சொன்னா அது யாரால, தவ பலேன பாதுகையினுடைய பலத்தினால. பாதுகாதேவியோட என்ன பாதுகாதேவியை சாத்திக்கிண்டு அதன் தலைமையில நர்த்தனம் ஆடினால பாதுகாதேவியினால என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த பருகை கற்கள் போன்ற ரத்தனங்கள் எல்லாம் அமுக்கப்பட்டு கண்ணன் காதல குத்தாம இருக்க முடியாது, எல்லாத்தையும் அமைக்க சொல்லி கொடுத்தேன். அதனால பாதுகாதேவி அவர்கள் என்ன பண்ணா, அந்த வருகை கற்கள் கரடு உண்டான இடமானது அவமதிக்க அவமானப்படுத்தும்படியாக கண்ணன் தலையை வச்சு மிதித்து அதனால் அவமானப்படுத்தும்படியான அளவுக்கு பண்ணி வச்சுட்டா என்று சாய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி ஸ்லோகத்தை பார்ப்போம். நந்தசூனு பரபத்மனிந்திராம் பாணி பல்லவன் கீடநாசகம். நந்தசூனு கண்ணம், அவனுடைய பதபத்ம தாமரை மலர் போன்ற திருவடி. அந்த திருவடிய இந்திரா பாணி பல்லவம் இருக்கு, இந்திரான்னா மகாலட்சுமி, அவளுடைய இதழ் போன்ற தலை இலை இதழ் போன்று மென்மையான திருக்கைகள் அவளுது. அதனால நிபீடன் ஆசகம், அப்ப அவள் வந்து பிடித்து விட்டாள்லாம் அதே பொறுக்காது வாடி போடும் எம்பெருமானுடைய திருவடி, அவ்வளவு மென்மையான திருவடி. அந்த திருவடியை கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னுட்டான், தவபலேன பாதுகா தேவி உன்னுடைய பலத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமாள் பரியபூது ஊஷ்மலாம் உரகம ஒளி சர்க்கராம். ஊஷ்மலாம் சூட்டோட இருக்கிறதும் உரகம ஒளி ராட்டியினுடைய ஏதாவது காரிய சர்ப்பத்தினுடைய தலையில சர்க்கராம், இந்த பருக்கை கற்கள் போன்ற கரடுமுருடான அந்த இடத்தை அல்லது அந்த ரத்தனங்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டான், உன்னுடைய பலத்தினால பரிய பூது அவமானப்படும்படியாக பண்ணி கொடுத்து, அதனால பெருமாள் உன்னுடைய பலத்தினால உன்னை சாத்தி கொண்டபடினால மிக அழகாக பயப்படாமல் அதனுடைய சூடு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு கஷ்டமில்லாமல் நர்த்தனம் ஆடினார். காளி நர்த்தனம் பண்ணுவதற்கு காரணமாக நீ உதவினாய், காரணமாக இருந்தாய் பாதுகாதேவி என்று பெருமாளுக்கு செய்த உதவியை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதித்தபடி. மணிநிகரசமுத்தை சர்வவர்ணாமயூகை பிரகடித சுபநாதா பாதுகே ரங்கவர்த்து நிகில நிகமசூதே பிரம்மணஸ்தத்சநாதாம் அவகமய சீகிருத்யாம் அர்த்த மாத்திராம் சதுர்த்தி. ஸ்லோகம் 881. மணிநிகரசமுத்தை சர்வவர்ணாமயூகை பிரகடித சுபநாதா பாதுகே ரங்கபர்த்து நிகில நிகமசூதே பிரம்மண தத்சநாதாம் அவகமயசி ஹிருத்யாம் அர்த்தமாத்திராம் சதுர்த்தி. ஸ்லோகம் 881. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகையானது பிரணவத்தை ஞாபகப்படுத்துறது. பிரணவங்கிறது ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரையோடு சொல்லக்கூடியது, அதுக்கு மேலே ஒரு அரை மாத்திரை உண்டு, மூன்றரை மாத்திரையோடு சொல்லப்படுவது பிரணவம். அந்த பிரணவத்தை இது ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்கிறார். எதுக்கு எதுக்கு என்ன ஒப்புமையை முதல்ல பார்ப்போம். இந்த மணிநிகரசமுத்தை சர்வவர்ணாமயூகை பாதுகாதேவி எல்லா வர்ணத்தோடு கூடினது. வர்ணம்னா நிறம்னு அர்த்தம், எழுத்துன்னு ஒரு அர்த்தம். வர்ணம்னா நிறம்னு எடுத்துட்டுமானாக்க இது எல்லா வர்ணத்தோடு கூடியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டமானாக்கே அதுல நிறைய பலவித நிறங்கள் உள்ள ரத்னங்கள்லாம் பாதுகையில் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால கருப்பு சேப்பு வெளுப்பு மஞ்சள் எல்லா நேரமும் அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால எல்லா அதனுடைய கிரணங்களால எல்லா வர்ணத்தையும் உடையதாக இருக்கு பாதுகாதேவி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி அந்த அர்த்த மாத்திரை பிரணவத்தில் கடைசியில் மூன்றரை மாத்திரையும் சொல்ற போது அந்த அர்த்த மாத்திரை அதுவும் என்ன பேர்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா வர்ணங்களோடு கூடியது. தெரிஞ்சுதான் எல்லா வர்ணம்னா இங்க என்ன அப்படின்னா அந்த மாத்திரையை சொல்றது. இந்த மாத்திரை இருக்க மாத்திரை எல்லா வர்ணத்தோட கூடியதுங்கிறாரு. எல்லா வர்ணம்னா எல்லா எழுத்துக்கும் மாத்திரை உண்டு. தெரிஞ்சுதா இந்த அரை மாத்திரை எல்லா எழுத்துலையும் இருக்கும். தெரிஞ்சுதா ஆகையினால அந்த எல்லா வர்ணத்தோட கூடினது இந்த நாலாவதான அரை மாத்திரை. அப்புறம் பிரகடித சுபநாதம் இந்த பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னா பெருமாள் கூட்டு நடக்கட்ட அது உள்ளுக்குள்ள இருக்க முடியாத மணிகள் எல்லாம் சொல்லு சொல்லு சத்தத்தை கேட்கறது. மங்களமான ஒரு ஒலியை எழுப்புறது அது. அதே மாதிரி பிரணவத்தை சொல்லச்சியும் பிரணவத்திலையும் அந்த மூன்றரை நாள் மாத்திரையோட பிரணவத்தை சொல்லச்ச அது மங்களமான ஒரு ஒலிய நமக்கு காது இருக்க முடியாத பண்றது. அதாவது மூன்றேன்னா என்ன கேட்டோம்னா ஆ முழுக்கு மேல இன்னொரு அரை மாத்திரை சொல்லணும். சொன்னா அதுவும் அழகாக இருக்கு, அப்பேட்டநாதத்தோட கூடியிருக்கு அந்த பிரதம மாத்திரையானது. நிகில நிகமசூதேகே பிரம்மணஸ்தனாதாம் எல்லா வேதங்களுக்கும் காரணமா இருக்க முடியான என்ன பிரம்மத்தோட கூடியிருக்கு எது பாதுகா தேவி. இந்த மாத்திரை இருக்கு எது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க எல்லா வேதங்களுக்கும் காரணமான பிரணவம் சரிங்களா, அந்த பிரணவத்தோட கூடியிருக்கு இந்த அர்த்த மாத்திரை சரிங்களா. வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க ஓங்கார பிரபவா வேதா என்று சொல்லி பிரணவத்திலிருந்தா எல்லா வேதங்களும் உண்டாயிருக்குன்னு சொல்றது. அதனால நிசில நிகம எல்லா வேதங்களும் சூதேகைய காரணமாக இருக்கிற பிரம்மணஹா பிரம்மன்னா இது பிரணவம் அர்த்தம். அந்த அந்த பிரணவத்தோட இந்த அறமாத்திரையானது கூடியிருக்கு. அப்போ ஏற்பட்ட பிரணவத்தை அதே பிரணவத்தினுடைய அறமாத்திரைய பிரித்யாம் அது அழகானது, பாதுகை அழகானது. இந்த அர்த்த மாத்திரை எப்பேற்பட்டதுன்னா ஹிருதயத்திலேருந்து ஒளி எழும்புகிறது. அதனால ஹிருதயத்திலேருந்து எழும்பக்கூடியதான அந்த அர்த்த மாத்திரம் சதுர்த்தியும் நான்காவதான அற மாத்திரையை பாதுகாதேவி நீ அவகமயசி எல்லாருக்கும் தெரிவிக்கிறாய் அப்படின்னார். ஆக பாதுகாதேவியை பார்த்தா உடனே பிரணவத்தினுடைய நாலாவது மாத்திரையானது நமக்கு நனவுக்கு வருகிறது என்று சொன்னதாக தெரிகிறது. இதிலிருந்து இந்த பிரணவத்தை பத்தி போய் கவனிப்போம். பிரணவத்தை பத்தி அதர்வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதமா ரத்த பீதா மரது பிரம்மதேவத்யா திதியா வித்யுன்மதி கிருஷ்ணா விஷ்ணு தேவத்யா திருதீயா சுபா சுக்லா ருத்ரதேவத்யா யா அவசானே அஸ்ய சதுர்த்தி அர்த்த மாத்திரா வித்யுன்மதி சர்வவர்ணா புருஷதேவத்யா அப்படின்னு அதர்வேதம் சொல்லுவார்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல ஆ ஊன்னு மூணு மாத்திரை சொன்னோம், அதுக்கு மேல அரை மாத்திரை இருக்குன்னு சொன்னோம். அந்த அரை மாத்திரையே பாதுகா தேவி ஞாபகப்படுத்துகிறான்னு இப்ப கீழே சொன்னோம் இல்லையா. அந்த மூணு மாத்திரையில அந்த மாத்திரையெல்லாம் என்னங்கிறது இப்ப சொல்றது இந்த அசர வேதம். பிரதமா முதல்ல இருக்கும் ஏன் முதல் மாத்திரை இருக்கேன் அது எப்ப ஏற்பட்டது ரத்த பீதா. சோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் தேவதைகள் உண்டு, அதுக்கு வர்ணங்கள் உண்டு, நிறங்கள் எல்லாம் உண்டு. அதனால அத இந்த வாக்கியம் சொல்றது முதல் அரை மாத்திரை எப்படி இருக்குன்னு கேட்டாக்க சிவப்பாகவும் மஞ்சளாகவும் அது இருக்கும். அது பிரம்மாவே தேவதையாக உடையது, ஆண்மகனே பிரம்மாவே தேவதையாக உடையது. அது ரெண்டாவது மாத்திரை இருக்கேன் அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா அது இது மின்னல் வடிவம் உடையது, அது அது கருப்பானது. அதே சமயத்தில் விஷ்ணுவே தேவதையாக உடையது. இது ரெண்டாவது மாத்திரை. மூணாவது மாத்திரை இருக்கேன் அது எப்பேற்பட்டது அது மங்களமானது வெண்மையானது ருத்ரனை தேவதையாக உடையது அப்படின்னு ஆ ஊ மு என்று மூணில் இருக்கும்படியான மூணு மாத்திரைகளுக்கும் தேவதைகளே வர்ணத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அரை மாத்திரைக்கு சொல்றது அவசானே அரிசிய சதுர்த்தி அர்த்த மாத்திரா வித்யுன்மதி சர்வவர்ணா புருஷ தேவத்யா யா அவசானே ஆ ஊ முக்கு மேல கடைசியில அரிசிய சதுர்த்தி அர்த்த மாத்திரா அதுக்கு மேல ஒரு அரை மாத்திரை இருக்குன்னு சொல்றமே அந்த அரை மாத்திரையானது வித்யுன்மதி என்ன வித்யத்தோட கூடியது சர்வவர்ணா எல்லா வர்ணங்களையும் உடையது புருஷ தேவத்யா பரவாசு தேவன்கிற புருஷனே தேவதையாக உடையது என்று சொல்லப்படுகிறது. இது சொல்லப்படுத்துல தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் முதல்ல அகார உகாரம் அகாரத்தினால திமூர்த்திகளை சொல்லி இவைகளெல்லாம் காரிய பிரம்மம் என்றும் இந்த மூர்த்திகளுக்கு காரணமாக பரவாசம் தான் எல்லாரும் உண்டாராம். அதனால எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கும்படியான பரவாசு தேவன் இருக்கானே அவன் தான் காரண பிரம்மம் என்றும் அந்த காரண பிரம்மத்தை அந்த அறமாத்திரையானது சொல்லுகிறது தெரிஞ்சுதா. அப்ப அந்த அறமாத்திரை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க பிரணவத்தில் அகார உகாரம் அகாரமான இந்த மூணு மாத்திரையை சொல்லிவிட்டு அதுக்கு மேல இம்புல அதிகப்படியாக முன்னோடாத மாதிரி அறிய முடியாது சொல்றது. இந்த பிரணவ உபாசனம் பல தினசால் சொல்லப்பட்டிருக்கு. அது ஏகமாத்திரையா உபாசனம், திமாத்திர உபாசனம், திரிமாத்திர உபாசனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த மூன்று மாத்திரையோட உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு.